வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் தீ, பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டதென்னடி. தேவதை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறே, ஒன்றா இரண்டா உன்னழகை பாட, கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகி ஆனந்தம் நான் காண்கிறேன், உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. கொள்ளையடித்தாய் இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், விழிய செய்து வலை விரித்தாய், உன்னை பல்லக்கீனில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய், உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க, உயிருடன் வாழ்கிற நானடி, என் காதலும் என்னாகுமா, உன் பாதத்தில் மண்ணாகுமா.